சோலையில் நீந்திடும் சந்திரிகே, நீலவான சோலையில் நீந்திடும் சந்திரிகே, ஞான் ரஜிச்ச கவிதைகள் நின்ற மீழில் கண்டு ஞான் வராது வந்த என் தேவி, நீலவான சோலையில் நீந்திடும் சந்திரிகே. காளிதாசன் பாடிய மேகதூதமே, தேவிதாசனாகுமின் ராககீதமே, சொடிகளில் தேன் கணம் ஏந்திடும் பெண்கிளி, சொடிகளில் தேன் கணம் ஏந்திடும் பெண்கிளி, நீ இல்லங்கி ஞானேகனாய் என்றே மௌனம் மாற்றம், நீலவான சோலையில் நீந்திடும் சந்திரிகே, ஞான் ரஜிச்ச கவிதைகள் நின்று மீழில் கண்டு ஞான் வராது வந்த என் தேவி. வானும் பூவும் ஒன்னாய் வாழ்த்தி நின்னிடா, மிதிகளில் கோபமோ விரதமோ தாகமோ, மிதிகளில் கோபமோ விரகமோ தாகமோ, ஸ்ரீதேவியே என் ஜீவனே எங்கோ நீ அவிடே நானும்.